ശ്രീനാഥാര്യഃ കവിതാക്ഷിരകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി. രാമവേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം. അന്യാധീന കല്യാണം അന്യമംഗളകാരണം ജഗന്നിധാനം അദ്വന്ദം വന്ദാമഹേ വയം. കലഹേ സതതം കരുണാജലധിം കരുണാവിഷയം കമലാധിപതേ കലിവൈരിശഭാരിവ ചോരസികം കവിതാർക്കിക കേസരി സൂരിഗുരും അസ്വഗുരുപരമ്പരായ നമഃ. സ്വാമി ദേശികനുടേ ഉത്സവം ജന്മനക്ഷത്ര അവതാര മഹോത്സവം. ഇതിൽ ദിനംതോറും ദേശികൻ എന്നൊരു ഒരു കാര്യക്രമം അത്ഭുതമായി നടന്നിട്ടുണ്ട്. ഇതിനെയും സ്വാമി ദേശികനുടേ തിരുക്കുമാരർ വിഭവത സ്വാമി ദേശികനുടേ തിരുവടിവാരത്തിലേ ഇരുന്നുണ്ട്. അത് നിഴൽ ഉണ്ടിതാണ് പരമ ഉപാധേയമാ അത് മഹാനുക്ക് ഇരുന്നത്. അപ്പടിപ്പെട്ടവ പിള്ളയന്താതി എങ്കിലെ 20 പാദരങ്ങൾ കൊണ്ട് ആശ്ചര്യമാണ് ഒരു പ്രബന്ധത്തെ അനുഗ്രഹിച്ചിരിക്ക. അതിന് 14 പാദരത്തെ അടിയനുക്ക് അരുവിക്ക് എട്ടിന് വരയിൽ വിജ്ഞാപിക്കിറേൻ. അടിയൻ ഇതുക്ക് മുന്നാടി സ്വാമി ദേശികനുടേ തിരുവടിയെ കാട്ടിലും വേറെ ഒന്നും ഉപാധേയമേ തനക്ക് ഇല്ല അപ്പം സാധിച്ച മുതൽ ഇന്ന 13 പാസുരത്തില് ഇതുക്ക് അതൻ പിറകു തന്നുടേ നൈച്ചാനുസന്ധാനത്തെ അനുഗ്രഹിക്കിറ കുമാരവർത്തി ദേശികൻ. ഇതുതാണ് നമ്മളുടെ ആചാര്യരുടെ സ്വാരസ്യമാണ് ഗതി നടൈ എന്നവെന്നാൽ നൈച്ചാനുസന്ധാനം നമ്മ സ്വരൂപത്തിക്ക് ഉകന്നത്. ഇവെല്ലാം അനന്ത കല്യാണ ഗുണങ്ങളെ പരിപൂർണാള എഴുന്നള്ളിരിക്ക. എല്ലാ ആചാര്യങ്ങളും അപ്പിപ്പെട്ടവാൾതാണ്, ആഴ്വാറുകളും അപ്പിപ്പെട്ടവാതാണ്. ആണാലും കൂടെ തന്നിടത്തിൽ ഒന്നുമേ ഇല്ല, എതുമേ ഇല്ല, കാർപ്പണ്യം എന്ത ഒരു ഉപായത്തിക്കും അർഹൻ അല്ല, തകുതിയാണവൻ അല്ല. എനക്ക് ജ്ഞാനമില്ല, ഭക്തി ഇല്ല, നല്ല ഗുണങ്ങൾ ഇല്ല, നാൻ മോശമാണവൻ. ഇതേ മാതിരി നമ്മുടെ നൈച്ചാനുസന്ധാനത്തെ സാധിച്ചിക്കരുത് എല്ലാ മഹാനുകൾക്കും ഇരുക്ക് ആചാര്യ ആഴ്വാറുകൾ അണച്ചു തീർക്കുമേ. ഇതുതാണ് നല്ല ശിഷ്യകളുടെ ഗുണം. ആളെ വന്ന ആശ്ചര്യമാണ് സ്തോത്രരത്നത്തെ അരുളി ചെയ്യുക. അതിലെ കടസി ശ്ലോകം തന്നെ പറ്റി അനുഗ്രഹിക്കണമാ തനക്ക്. അപ്പൊ എന്നെ സാധിക്കുക പാരുങ്കോ. അകൃത്രിമത്വ ചരണാരവിന്ദ പ്രേമ പ്രകൃഷാപതി ആത്മവന്തം പിതാമഹം നാഥമുണിം വിലോക്യ പ്രസീത മദ്വൃത്തമചിന്തയിത്വ മദ്വൃത്തമചിന്തയിത്വ. എന്നുടേ ഒഴുക്കത്തെ നീ പാകാതെ, നാ മോശമാണേ, എന്നുടേതെ കുറിച്ച് എനക്ക് അനുഗ്രഹിക്ക വേണ്ട. എങ്ക പിതാമഹരാണ് നാഥമുണികൾ എഴുന്നേരെ അവരുടെ എപ്പേറപ്പെട്ട ഭക്തി, അവരോടയേ ഭക്തിയോഗം മുടിഞ്ഞുവിട്ടു സമ്പ്രദായം. അതിനാണ് അപ്പടിപ്പെട്ട മഹാനെ നനച്ചിട്ട് എന്നെ അനുഗ്രഹിച്ചിടൂ. അത് രക്തസംബന്ധം ഉൾക്കൊള്ളോ എപ്പേറപ്പെട്ട നൈച്ചാണ് സന്താനം. ഇതുമായി എല്ലാ ആഴ്വാറുകൾ ആചാര്യർ എല്ലാരുമേ ഇപ്പിടിതാ ചൊല്ലേണ്ടി പോവാ. അതിനാല് കുമാര ഭരത ദേശികൻ സ്വാമി ദേശികനിടത്തിൽ തൻ തൃത്തകപ്പനാരെ അവർ പാക്കവേ ഇല്ല. തന്നുടേ ആചാര്യരാകെ ആചാര്യരാതെ അവരെല്ലാം പാകുക. യസ്മഹദേവ മജാ സർവം ശാസ്ത്രം അഗ്രഹിനാന്യത അപ്ടിങ്കിറ വേറെ ആരുടേന്ന് ഒന്നുമേ ഗ്രഹിക്കല. എല്ലാം സ്വാമി ദേശികൻ നടിയുടെ തിരുത്തകപ്പനാർ തിരുവടി വാദത്തിലിരുന്നാ എല്ലാമേ. അതാണ് പിത്രോ ബ്രഹ്മോപദേഷ് പിത്രേ ബ്രഹ്മോപദേഷ് உபதேஷ்டேமே குரவே தெய்வத்தாய பிராத்தியாய பிராபகாயாஸ்து அப்படின்னு சாதிக்கிற பித்ரே பிரம்மோபதேஷ்டே அப்படின்ட்டு. சத்தஜானமோ அல்லது வேதாந்த சாஸ்திரங்களோ அனைத்துமே திருத்தகப்பனார்களே எல்லாம் கிரகிச்சின்றவர். அப்படிப்பட்ட பக்தி அவருக்கு. பக்தி இருந்தாலும் நான் தான் பக்தியோட இருக்கேன்னு யாராவது சொல்லிப்பாளா? நைச்சானுசந்தானம் பண்ண பண்ணதான் நம்முடைய வைராக்கியமும் பக்தியும் ஞானமும் பரிமளிக்கும். அதனால இந்த நைச்சானுசந்தானத்தை சொல்றதுக்கோசரமே இந்த மாதிரி பாசுரங்கள் எல்லாம் வருது. இதுல இந்த பாசுரம் 14வது பாசுரம் அப்படின்னு பார்த்தாக்கா, நின்பதன் தன்னிலும் நேரே எனக்கில்லை அன்பு கண்டால் நின்பதம் ஒன்றி அவன் பரிடும் நேசமில்லை எந்தோ என்படி கண்டு இனி என் பயன் ஏதமில் தூப்பிழந்தாய் உன்படியே அருளாய் உதவாய் என குன்னருளே அப்படின்னு சாதிக்கிறார். இது ஆச்சாரியர்களுடைய திருவடிவாரத்துல எப்படி பக்தியோட இருக்கணும், இருந்துண்டு அந்த பக்தி எனக்கு இருக்குன்னு நமக்கு அமைக்கூடாது, தானா பிரகாசிக்கணும். அதனால நான் பக்தி அற்றவன், எவ்வளவோ பக்தி பண்ண வேண்டியவன், நான் ஒண்ணுமே பக்தி பண்ணலையே அப்படின்னு சொல்றதுதான் நம்ம சுரூபம். இதுல சுவாமி திருக்குமாரர் என்ன சாதிக்கிறார், ஆச்சாரியரான தேசிகனே தேவரீர் தூப்புள் திருமாள் தூப்புள் மாடோல்யோ, அப்படிப்பட்ட ஆச்சாரியர் தேவரீர், வசந்த பெருமாள் தேவரீர், தேவரீருடைய திருவடி வாரத்துல எனக்கு பக்தியே கிடையாது, பக்தியே கிடையாது. சரி, தேவரீருடைய பக்தி இல்லாட்டாலும் தேவரீருடைய பக்தாள் இருக்காளே, அவனுடைய திருவடி வாரத்திலேயாவது எனக்கு பக்தி இருக்கணுமா வேண்டாமா? அதுவும் அடி எனக்கு இல்ல. தேவரீரட்டியும் பக்தி இல்லை. தேவரீருடைய திருவடி வாரத்துல யாரு பக்தியோட இருக்காளோ அவர்களிடத்திலும் பக்தி எனக்கு இல்லை. அதனால எனக்கு வந்து இப்ப ஒண்ணுமே இல்லையே, என்னுடைய ஸ்திதி இது மாதிரி இருக்கு, எனக்கு ஆலம்பனம் வேணும், ஆலம்பனம் எனக்கு இல்லாததுனால நான் என்ன பண்ணுவேன்? தேவரீரோ தோஷமற்றவர், அடியேனோ தோஷத்தோடையே கூடினவன். தேவரீர்கிட்ட பக்தி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம சுரூபம். ஆனால் அடியனுக்கோ பக்திங்கிறதே கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால தேவரீருடைய அருள் தான் என்னை ரட்சிக்கணும், தேவரீருடைய அருள் தான் என்னை ரட்சிக்கணும். போன பாசுரத்துல சொல்லச்ச தேவரீர் திருவடியை தவிர்த்து எனக்கு உபாயம் எதுவும் இல்லையே அப்படின்னுட்டு சாதிச்சார் சுவாமி குமார தேசிகன். இப்பவோ தேவரீருடைய திருவடி வாரத்திலையும் எனக்கு பக்தி இல்லை, தேவரீருடைய பக்தர்களிடத்திலையும் எனக்கு பக்தி இல்லை. அப்படி என்றால் பயமா இருக்கு எனக்கு, பயம், எனக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாத எனக்கு கார்பண்யம், சரணாகதியில முக்கியமானது கார்பண்யம், எனக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒவ்வொரு அங்கமும் விசேஷம், அதுல கார்பண்யம்ங்கிறது எனக்கு ஒன்றுமில்லை, என ஒண்ணும் இல்லை நமக்கு. அதனால ஒன்றும் இல்லாதத அத நம்ம சொல்லி அழணும், அழணும். அந்த மாதிரி நம்மளுடைய இது விடா எப்படி ஆசை வரணும். ஆகையினால் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அதுக்கு தேவரீருடைய கருணை இருக்கே, அது தேவரீர் அனுகிரகிக்கணும். நின்பதம் தன்னிடம் தேவரீருடைய திருவடிவாரத்திலையும் நேரே எனக்கு அன்பு இல்லை கண்டால், எனக்கு பிரீதி இல்லை, பிரீதி இல்லை அப்படி அன்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? பக்தி இல்லைன்னு அர்த்தம். பக்தி அப்படின்றது சொல்றது என்ன சொல்றோம்? பிரீத்தி ரூபா பண்ணமான ஞானம் அப்படிங்கிறார் எம்பெருமானார். அதனால ஒரு உத்கிருஷ்டமான வஸ்து அதுல ஒரு பிரீத்தி அதிசயம் இருக்க பாருங்க, சிறந்த பிரீதி. நமக்கு எல்லாருக்குமே பிரீதி இருக்குது, தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பிரீதி, தன்னுடைய கிரகிணி மனைவி கிட்ட பிரீதி, தன் குழந்தைகள்கிட்ட பிரீதி, இப்படி பந்து வர்க்கங்கள்லாம் பிரீதி இருக்கு. இதுக்கெல்லாம் பேரு பக்தின்னு வராது. இதெல்லாம் பாஷம், பந்தம், இப்படிதான் இதுக்கெல்லாம் அர்த்தம். ஆனால் ஒரு ஆச்சாரியரிடத்திலேயோ பகவான் இடத்திலேயோ இருக்கக்கூடிய பிரீதி இருக்கு பாருங்கோ, அதற்கு பக்தி அப்படின்னு பேரு. இத வந்து நாரதர் பக்தி சூத்திரத்தெல்லாம் அற்புதமாக சாதிச்சிருக்க. அதனால பிரீதி இருக்கணும், அந்த பிரீதியாக நம்ம பெருமாளை உபாசிக்கணும், பிரீதியோட ஆச்சாரியரை உபாசிக்கணும். அதனால யஸ்ய தேவே பராபக்திஹி யதா தேவே ததா குரவு தஸ்யைதே அகதிதாஹ்யர்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனஹ அப்படின்னுட்டு ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் சொல்றது. எவனுக்கு பெருமாள் கிட்டையும் ஆச்சாரியர்கிட்டையும் ஒரே மாதிரி பக்தி இருக்கோ, அவளுக்கு தான் சொன்ன விஷயங்களும் புரியும், சொல்லாத விஷயங்களும் தானா வருசகட்டி வந்து நிற்குமா. நீ தான் பக்தியோட இருக்கியோ, அதனால எல்லாத்தையும் கிரகிச்சுக்கோ, நான் உனக்கு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு தானா வந்து நிக்குமா அப்படின்னுட்டு உபனிஷத்து நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதனால எம்பெருமான் கிட்ட எப்பேற்பட்ட பக்திய நாம வைப்போமோ, அதே மாதிரியாகவே பெருமாள் கிட்ட வைக்கிற மாதிரி ஆச்சாரியர்கிட்டையும் பக்தி நம்ம பண்ணணும். அதுவும் பிரீத்தி அதிசயம் இருக்கணும். அந்த பிரீத்தி எனக்கு இல்லையே, உன்னுடைய திருவடி வாரத்துல எனக்கு பக்திங்கிறதே இல்ல. சரி, பெருமாள் என்ன சொன்ன, என்கிட்ட பக்தி பண்ண அல்லது என்ன கூட விட்டுடும், என்னுடைய பக்தாள் இருக்காளே பாகவதாள், அவாகிட்ட பக்தி பண்ண, பக்தி பண்ணிட்டா போதும். நமக்கு துர்வாசருடைய அம்பரீஷ உபாக்கியானங்கள்லாம் நமக்கு தெரியும். பெருமாளே என்ன பண்ண, அகம் பக்த பராதீனா அப்படிங்கிற ஒன்பதாவது ஸ்கந்தத்துல அம்பரீஷ உபாக்கியானத்துல பாகவதத்துல நான் பக்த பராதீனா இருக்கேன். சாஸ்திரங்கள்லாம் சொல்றது நான் சுதந்திரன் அப்படின்னு என்ன சொல்றது. ஆனா என்ன பொறுத்தவரையும் என்ன தெரியுமா, நான் பக்த பராதீனன், பக்தாளுக்கு நான் பராதீனனா தான் இருக்கேன். அவ என்ன சொல்றாளோ அதுதான் நான் செய்யணும். அதனால நான் வந்து அஸ்வதந்திரன் தான். ஸ்ருதி வேதம் சொல்லலாம் நான் சுதந்திரன்னு, வஸ்துதாக நான் சுதந்திரனே இல்லை. என்ன பொறுத்த பர்யந்தம் நான் அஸ்வதந்திரன் தான். அவ என்ன சொல்றாளோ அதை நான் செய்யணும். திருவானை நின்னானை கண்டாய் அப்படின்னு நம்ம ஆழ்வார். பிராட்டி என்ன சொல்றாளோ அதெல்லாம் பெருமாளுடைய ஆஜ்ஞையம். அந்த மாதிரி பக்தன் என்ன சொல்றானோ அதை செய்யறதுன்றதுதான் பகவானுக்கு ஆசையம். அதனால திருவானை நின்னானை கண்டாய், திருவானை நின்னானை கண்டாய் அப்படின்ற மாதிரி பக்தால் என்ன சொல்றாலோ அதை செய்யறதுக்கு சித்தமா இருக்க பெருமாள். திருமஷியாழ்வார் உபாக்கியான நமக்கு தெரியும். கணிகண்ணனை வந்து தேசபிரஷ்டம் பண்றான் ராஜா, உடனே பைந்தாய் சுருட்டி கொண்டு வா அப்படின்னு திருமஷிப்பிரான் சொன்ன உடனே உடனே யதோஸ்தகாரி பெருமாள், அதனாலதான் யதோஸ்தகாரி பெருமாள்னு பேரு அவருக்கு, வேகவதி சேதுன்னா அவருக்கு பேரு. ஆனால் யதார்த்தகாரியம் வந்துருச்சு, சொன்ன வண்ணம் சேது அருளன பெருமாள், தமிழ் ஆச்சரியமான பேர்லாம். இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப நன்னா இருக்கும். சொன்ன வண்ணம் சேது அருளன பெருமாள் அப்படின்னு நம்ம பெருமாளுக்கு திருநாமம் யதார்த்தகாரின்னு, சேது வேகா சேது, வேகா சேதுவுக்கு இப்படி ஒரு திருநாமம். அதுவே நினைச்சு போயிடுத்து. ஆழ்வார் சொன்ன உடனே கிளம்பிட்டார் பெருமாள், அவனுடைய ஐஸ்வர்யமே போயிடுத்து. அதே மாதிரி ஆழ்வார் பக்தர்களோ ஆழ்வார்களோ என்ன சொல்றாலோ அதை செய்யக்கூடியவன் அவன். அதனால பெருமாள் சொல்ற, சாதுவிர் கிரஸ்த ஹிருதயா பக்தர் பக்த ஜனப்பிரியா, சாதுக்களினால என்னுடைய ஹிருதயமானது கிரகிக்கப்பட்டுடுத்து. எப்படிப்பட்டா தெரியுமா, அவன்லாம் பக்தைஹி, நானும் ஏன்னு நான் பக்த ஜனப்பிரியன், பக்த ஜனப்பிரியனா போயிட்டதுனால பக்தாளால நான் கிரகிக்கப்பட்டுட்டேன், அவாதீனமாத்தான் நான் இருக்கேன். அதனால நீர் வந்து அம்பரீஷ அம்பரீஷ மகாராஜர்கிட்டே போய் சரணடைஞ்சுவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். என்னுடைய பாகவத விசாரம் பட்டேர்னா பாகவத விசாரம் ரொம்ப பொல்லாதது. அதனால பெருமாளிடத்துல இருக்கணும், பெருமாளிடத்துல எப்படி இருக்கானோ அத மாதிரி பாகவதாலிட்ட நாலு பங்கு அதிகமா இருக்கணும் பக்தியோட. அப்படி இருந்தாதான் பெருமாளுக்கு பிடிக்கும். அதனாலதான் சாண்டில்ய சுவாமி இதை சொல்றது ரொம்ப அழகா சொல்றது. அது அநாதிருத்த சுதங்கேஹி புருஷம் ந அபிநந்ததி சதா அனர்ச்சித சத்பக்தம் பகவான் அபிநந்ததி. அதாவது ஒரு ஆத்துக்கு போறோம், அந்த ஆத்து எஜமானன் கிட்ட நல்லா பேசுறோம், ஒஸ்தியா பேசுறோம், அந்த சமயத்துல அந்த எஜமானுடைய குழந்தை ஏதோ விளையாடிட்டு இருக்குது, அதை பார்த்துட்டு நாம வெய்யறோம், நாம ஏதாவது வெப்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய துச்சமா ஏதாவது பேசிட்டோம்னாக்க அந்த எஜமான நம்ம எவ்வளவு பேசினாலும் வசத்தியா பேசினாலும் அந்த எஜமான எங்கே இருப்பானா? தம் பிள்ளைய துச்சமா பேசிட்டானே அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்துடும். அநாதிருத்த சுத்தம் கேஹி அந்த கிரகஸ்தனானவன் ந அபிநந்ததி, தன்னுடைய பிள்ளைய வெச்சவன அவன் அபிநந்தனம் பண்ண மாட்டான், கொண்டாட மாட்டான். அத மாதிரிதான் ததா அனர்ச்சித சத்பக்தம் தன்னுடைய சத்பக்தன் அந்த பக்தனை வந்து அர்ச்சனை பண்ணல சேவிக்கல பெருமான ஒண்டி சேவிச்சாக்கா அப்ப ததா அனர்ச்சித சத்பக்தம் பகவான் ந அபிநந்ததி, பகவான் அபிநந்தனம் பண்ணவே மாட்டான். அதனால பக்தர்கிட்ட நம்ம பக்தியோட இருந்தாதான் நமக்கு சுரூபம் சித்திக்கும், அதன் பிறகுதான் பெருமாளை சேவிக்கிறது. அதனாலதான் ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததி ஆராதனம் பரம் சொல்றது. அதனால இங்க பாருங்கோ பகவான் பகவானுடைய பக்தர் சுவாமி தேசிகன் அவருடைய பக்தர்கள் அவளை கூட நான் சேவிக்கிறது இல்லையே அத சொல்ற சுவாமி குமாரவரது தேசிகன். நின்பதம் ஒன்றிய உன்பதம் ஒன்றி உன்னுடைய திருவடியே நான் சென்று இருக்கிறவா, தேசிக தரிசன பக்தாள், தேசிகன் திருவடி பக்தாள், அவளை அவன் பரிடம் நேசமில்லை, அவகிட்ட கூட எனக்கு பிரீதி இல்லை பக்தி இல்லை, உன்னை தேவரீருட்டையும் எனக்கு பக்தி இல்லை, தேவரீருடைய சிஷ்யர்களிடத்திலையும் பக்தி இல்லை, நான் இப்ப சுரூபமே இழந்திருக்கேன், நான் சுரூபமே இழந்திருக்கேன். ஒன்னு தேவரீர்கிட்ட பக்தியா இருந்தாலே போதும் தேவரீர் அனுகிரகிச்சிருவார், அதனால பெருமாள் அனுகிரகிச்சிருவார். தேவரீருடைய பக்தாரிடத்துல நான் பக்தியோட இருந்தேன்னாக்கா தேவரீரும் அனுகிரகிப்பேர், பக்தார் அனுகிரகிப்பா, பகவான் அனுகிரகிப்பா, அதனால எனக்கு எல்லாம் சுசம் பண்ண மாறிடும். ஆனா இப்ப இங்க எதுவுமே இல்லையே, எப்பேற்பட்ட நீச்சானந்தானம், தேசிய நட்டில பக்தி இல்லை, தேசிய பக்தரிடத்தில் பக்தி இல்லைன்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறேன், பக்தியே இல்லேன்னு எங்கிட்ட வந்து கை கூப்பறையே நான் எப்படி ஒண்ணு அனுகிரகிப்பேன், நான் எப்படி ஒண்ணு அனுகிரகிக்க முடியும், நீ வந்து உனக்கு அருளை கொடு அப்படின்னு கேக்குறியே பக்தி கிடையாது, ஆனா நான் உனக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாக்கா அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு தேசிகர் கேக்குற. அதற்கே அவர் சொல்ற பிள்ளைப்பெருமாளையங்க ரங்கநாதனை போய் சேவிச்சார், சேவிச்சு கையை கூப்பினார், மோட்சம் கொடு அப்படின்னு கையை கூப்பிட்டு கேட்டார். உடனே ரங்கநாதன் கேட்டான், பகவான் பெரிய பெருமாள் கேக்குற நீ பக்தி பண்றியோ இல்ல, சரணாகதி பண்றியா அனுஷ்டிக்கல, சங்கீர்த்தனம் பண்ணுவியா பண்ணல, கோயிலுக்கு போவியா போகல, ஒண்ணுமே பண்ணாம நான் உனக்கு எல்லாம் தரணுமா மோட்சம் அதுக்கு நான் தருவேன் அப்படின்னுட்டு பெருமாள் கேக்குற. அதுக்கு பிள்ளை பெருமாள் எங்க சாதிச்சாராம் கோபம் தொற்றுவருக்கு, ஏன் கோபிகாஸ்திரிகள்லாம் உன் திருவடியை பிடிச்சுன்னு உபாசனம் பண்ணாளா, பக்தி பண்ணாளா, அல்லது ததிவாண்டன் உமகிட்ட சரணாகதி பண்ணானா, அல்லது உபாசனம் பண்ணானா அவன், இல்ல நாமசங்கீர்த்தனம் பண்ணானா, இல்ல உங்க கோயில வந்து சுத்தினானா அவன், இவாளெல்லாம் காட்டணும் நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன், உன் பார்த்து நான் கை கூப்பிடேன், உன் பார்த்து இவ்வளவு கை கூப்பிடுனேன், இதை காட்ட உனக்கு என்ன வேணும், பிரத்யஸ்திரம் மஞ்சள் கசவு தவ நிகிரஹஸ்தே, உன்னை பார்த்து கை கூப்பிட்டாலே போருமே, நீ நிகிரகம் பண்ணேன்னாக்கா அதுக்கு இதான் அஞ்சலி, இந்த அஞ்சலி தான் பிரத்யஸ்திரம்னு பின்னாடி தேசிகன் சாதிக்க போறாரே அப்படின்னு நான் கையை கூப்பிட்டேன் எனக்கு தரமாட்டேன்றியே அப்படின்னு நேரம். அந்த மாதிரி நான் என்னுடைய கர்மா, நான் இத மாதிரிலாம் பண்ணுவேன், நிறைய தப்பு பண்ணுவேன், நான் என்ன பண்ணாலும் சரி அனுகிரகிக்க வேண்டியதுதான் உம்முடைய சொரூபம், இது அத்தனையும் நான் இல்ல தேசிகன் தான் சொல்லி கொடுத்துருக்க, வரதராஜ பிரஜாசர சுவாமி சாதிக்கிறார், என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்கிதான் அபராத வர்க்கான் சுவாமின் பயாக்கியமபி வக்தும் அகம் நசக்தான் அவ்யாஜவத்சல ததாபி நிரங்குஷம் மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரீகரோதி. சுவாமி சாதிக்கிற நானும் நிறைய அபராதங்கள் பண்ணினேன், அவஸ்தி அபராத சக்கரவர்த்தி, நான் அபராத சக்கரவர்த்தியா நான் இருக்கேன். அதனால நீ யார் தெரியுமா? சத்குணங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி பகவான், நல்லதுக்கெல்லாம் சக்கரவர்த்தி. உன்னுடைய திருக்கல்யாண குணமான தயாதேவியோ சக்கரவர்த்தினியா இருக்காவோ? இப்போ ரெண்டு சக்கரவர்த்திகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலில் விழுதுலேருந்து நேர விழுது அகோரமா இருக்கு மொழி எனக்கு. அதனால தயாதேவியை பார்த்து நீ சக்கரவர்த்தினி, நீ போய் என்னை சேர்த்து விட்டுடுவோ. உனேட்டு சாருபூமி, நான் அபராதங்கள்லாம் நான் சாருபூமனா இருக்கேன், பகவான் திருக்கல்யாண குணங்களுக்கு சாருபூமன், நீயோ சாருபூமினி. அதனால உன் திருடி வார்த்தை நான் ஆசிரியிக்கிறேன். விதுஷி ஸ்திதிமீ திருஹீம் ஸ்வயம்மாம் விஷசைலேஸ்வர பாதசாத்துவம். திரேங்கட முடியானுடைய திருடி வார்த்தை என்ன சேர்த்து விட்டுடு. உன் குணம் பகவானுடைய குணமானது நம்மளை சேர்த்து விடுறது இல்லையா? அதுதானே நமக்கு இருக்கு அந்த அனுகிரகம், தயை தானே. அதனால ஜானன்னாத விகிதான் அபராதவர்கான். சுவாமின் சுவாமின்னு கூப்பிடுறார் பயமா. சுவாமின்னா யாரு? எல்லாத்தையும் உடையவன், எல்லாத்தையும் உடையவன் சுவாமின். சுவாமின் பயார் எமக்கு பக்தம் அகம்ன சக்தா. எதுவுமே என்ன சொல்றது பயமா இருக்கே, என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல, பயமா இருக்கு. ஆனால் அவ்யாஜ வத்சல, நீயோ வியாஜனையே பார்க்காம எல்லார்கிட்டையும் வத்சலனா இருக்க, பிரீதியோட வாத்சல்யத்தோட இருக்கிறவன். அதனால நிரங்குஷம்மாம், எதுவுமே இல்லாத என்னை வாத்சல்யமேவ பௌதோ முகரீகரோதி. உன்னுடைய வாத்சல்யம் என்ன பேசறதுக்கும், நிறைய நான் பாப்பங்கள் பண்றேன், அந்த பாப்பங்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனால் இந்த ஏவி கோபாலாச்சார சுவாமி வியாக்கியான அற்புதமா பண்றாரு இங்க, வாத்சல்யமேவ அவ்யாஜ வத்சல், முதல்ல சுவாமின்னு சொன்னார், அப்புறம் அவ்யாஜ வத்சலன்னு சொன்னார். அதன் பிறகு நீ கூட வேண்டாம், நீ சுவாமியா இருந்தா எனக்கு என்ன, நீ அவ்யாஜ வத்சலனா இருந்தா எனக்கு ஒண்ணு இல்லை, உன்னுடைய வாத்சல்யம் ஒன்னே போற, உன் குணம் போற எனக்கு, உன்னுடைய வாத்சல்யம்ங்கிற திருக்கல்யாண குணம் இருக்கு அதுவே என்னை ரட்சிச்சிடும். அதனாலதான் நான் வந்து எனக்கு உங்ககிட்ட பக்தி இல்லை, உன்னுடைய பக்தாரிடத்திலயும் பக்தி இல்லை. அப்படி இருந்தா கூட என்னுடைய ஸ்திதி இத மாதிரி இருக்கு. ஆனால் சுவாமி தேசிகனுடைய திருக்கல்யாண குணமான அருள் இருக்கே, அந்த அருள் சாமான்யமானது இல்லை. ஏன்ன, அவர் ஏதமில் தூப்புள் என்றாய், ஏதமில் தோஷமற்றவர், தோஷமற்ற தூப்புளம்மானவர், தோஷமே கிடையாது தேசிகனுக்கு. தோஷம் இல்லாததுனால அவர் வெங்கடேஷாவதாரையும் தத் கண்டாம் சோதவாபிவேத்திய தீந்திராம் சோதவேத்தியேவம் விதர்த்தியாயாஸ்து மங்களம்னு சொல்றோம். எம்பெருமானுடைய சாட்சாத் அவதாரம் அவர். திருமலைவாள் திருமலைவாள் திருமணியாய் சிறக்க வந்தோன்னா வாழியெல்லாம் சொல்றோம். கடைசியில செந்தமிழ்தூப்புள் திருவேங்கடவன் வாழியே அப்படின்னு சொல்றோம். சாட்சா பெருமாளுடைய அவதாரமே அவர், பெருமாளுடைய அவதாரமாவே இருக்கார் அவர். சில பேர் பெருமாளுடைய அவதாரமா சொல்லலாம், அல்லது பெருமாளுடைய திருமணி அவதாரம் சொல்லலாம், அல்லது எம்பெருமானாருடைய அபராவதாரம் சொல்லலாம் அப்படின்னுட்டு தர்க்கம் பண்றா. அப்படின்னுட்டு சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரே அப்ப சாதிச்சார். ஆனால் அன்றி உலகனையாக்கி அரும்பொருள் நூல் விருத்து நின்று தண்ணீர் புகழ் வெங்கட மாமலை மேவி பின்னும் வென்று புகழ் திருவேங்கடன் ஆதரின்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே அப்படின்னு சொல்றார். அதாவது தேசிகனை சாதிக்கிறது குரு பரம்பரா சாரத்துல என்ன சாதித்தார் அப்படின்னாக்கா, முதல்ல சஸ்திரபாணியா எழுந்துள்ளினான் பகவான். சஸ்திரபாணி ஆயுதங்களை தரிச்சுண்டு எதிரிகளெல்லாம் வதம் பண்ணினான். சிஷ்ட அனுகிரகம், துஷ்ட நிகிரகம், அந்த துஷ்ட நிகிரகம் பண்றதுக்கு சஸ்திரபாணியா எழுந்துள்ளினான் பெருமாள். சஸ்திரபாணியா எழுந்துள்ளனால அவனால எல்லாத்தையும் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் இப்ப என்ன எடுத்து தெரியுமா, வெறும் சஸ்திரபாணியா வந்தா நம்ம பாபங்களை சஸ்திரத்தினால ஆயுதத்தினால அழிக்க முடியாது. பாபங்கள்லாம் எப்படிப்பட்டது, அஜ்ஞானத்தினால தமோ குணத்தினால பண்றது. அதனால அஜ்ஞானாந்த காரணம் நமக்கு இருக்கு, அஜ்ஞானமாக இருட்டு நம்மள அப்படியே அழுத்தின் இருக்குது. அந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கணும்னு என்ன பண்ணணும், ஞானத்தை எடுத்துன்னு வரணும். அதனால சாஸ்திர பாணியா பெருமாள் எழுந்துள்ளார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், சாக்ஷான் நாராயணோ தேவகா கிருத்வா மர்த்தியமையின் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினா. க கருணை இருக்கிறதுனாலதான் சாஸ்திரபாணியான எம்பெருமான் நம்மளெல்லாம் அனுகிரகித்தான், நம்ம எல்லாரும் தூக்கி விட்டான் பெருமாள். அந்த மாதிரி பகவானுடைய அவதாரம் தான் ஆச்சாரிய அவதாரம்ன்றது. அதனாலதான் ஆழ்வார் சொல்றார், மனப்பறிப்போடு அழுக்கு மானிட சாதியில்தான் பிறந்து தனக்கு வேண்டு கொண்டு தந்தன சீற்றத்தினை முடிக்கும் குணத்துழாய் முடிமாலை மார்பன் என்னப்பந்தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையேன் எனக்கினியார் நிகர் நீ நிலத்தே. மனப்பறிப்போடு அழுக்கு மானிட சாதியில் தான் பிறந்து. இந்த மாதிரி அழுக்கு, இது எப்பேற்பட்ட உடம்பு நமக்கெல்லாம் பொல்லா அழுக்குடம்பாச்சு, அந்த அழுக்குடம்புல அவர் அவதரிக்கிறார் பெருமாள். தனக்கு வேண்டு கொண்டு யார எப்படி நிகிரகம் பண்ணணும், யார எப்படி அனுகிரகம் பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி திருவேணி எடுத்துக்கிறான். அவன் எப்படின்னா, தமறு வந்ததை உருவம் அவ்வுரு வந்தானே, தமறு வந்ததை பேர் மத்த பேர். எந்த உருவம் பக்தர்களுக்கு பிடிக்குமோ அந்த உருவத்தை எடுத்துட்டு வரானோ அவன். அதனால தனக்கு வேண்டு கொண்டு தான் தானே சீற்றத்தனை முடிக்கும். அவனுக்கு கோபமா அப்படியே கொழுந்து விட்டு எறியுது. ஐயோ, இந்த பாபிகள் இருக்கா, இவா பாபத்திலிருந்து இவாளை விடுபட வைக்கலையே, அதுக்கு என்ன வழி, என்ன வழின்னு யோசிச்சு அதன் பிறகு இவன் வந்து ஆச்சாரிய அவதாரம் எடுத்தான். இந்த திருமேனியும் எடுத்துட்டான், சாஸ்திரபாணியா வந்தான், வந்து எல்லாத்தையும் உபதேசம் பண்ணான், பகவத்கீதோபதேசம் பண்ணான், பஞ்சராத்திர சாஸ்திரம் இருக்கே பகவத் சாஸ்திரம் அத்த உபதேசம் பண்ணான், விக்ரம முனிவரை கொண்டு அந்த வைகான சாகமத்தை உபதேசித்தான். இன்னும் எத்தனை ரிஷிகள் எல்லாமே பெருமாளுடைய அம்சாவதாரங்களா வந்தது. ஆனால் சுவாமி தேசிகனுடைய அவதாரம்ங்கிறது பகவானுடைய பரிபூர்ண அவதாரமா அமைஞ்சது. இது வந்து ஸ்ரீவம் திருவகீந்திரபுரத்துல ராஜகோபாலாச்சார சுவாமி இருந்திருந்தார், உள்ள பண்டிதர், பாண்டித்யம் வெள்ள தெரியாது, அப்படிப்பட்ட மகான். அந்த சுவாமி சாதிப்ப வந்து விஸ்வக்சேனரே பெருமாள் அனுப்புறான், இங்க பாருங்க ரொம்ப மோசமா இருக்கு காலம், தேவரீர் போய் பிரம்மசூத்திரத்துக்கு என்னை பத்தி வச்சு வியாக்கியானம் பண்ணிட்டு வருன்றான் பெருமாள். விஸ்வக்சேனருக்கோ பெருமாளை பிரியறதுக்கே மனசு வராதான், அதனால நான் எப்படி போவேன் அப்படின்னு பயம் சங்கோஜம் வேற, என்ன எழுத முடியும் அப்படின்னா. அதுக்கு விஸ்வக்சேனர் பெருமாள் சாதிக்கிற விஸ்வக்சேனரை பார்த்து, இங்க பாரு நீர் போய் ஆரம்பிச்சு வச்சிடும், நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொன்னேறான். அதனாலதான் விஸ்வக்சேனோ யதிபதிரபூத் வேத்ரசாரஸ்திரதண்டக, விஸ்வக்சேனர் வந்து சன்னியாசியா யதிபதி வேத்ரசாரஸ்திரதண்டக, அந்த சாட்டை தான் கையில வச்சுட்டு இருப்பார் அவர், சூத்திரவதி சமேதம் அப்படின்றமே சாட்டை வச்சுருப்பார் கையில, அந்த சாட்டைக்கு பதிலா திருதண்டத்தை ஏத்தின்றான். திருதண்டத்தை ஏந்திண்டு இங்க எதிராஜரா அவதரிச்சு ஸ்ரீபாஷ்யம் முதலான நவரத்ன கிரந்தங்களை அனுகிரகிச்சுட்டு போயிட்டார் அவர். அதன் பிறகு பெருமாளே வெங்கடேசன் திருவேங்கடமுடையானே அவதாரம் பண்ணிவிட்டார். பண்ணி தன்னை பத்தி தானே சொன்னா என்ன இருக்காது ஐயோ, அதனால பாஷ்யக்காரர் சாதிச்சத எதி பிரபரபாரதி ரசபகேர நீதம் வயா பிரபுள்ள படிதம் சிறா பரமிக க்ஷமம் பிரார்த்தையெல்லாம் சொல்ற மாதிரியும், நிர்விஷ்டம் எதி சார்வபௌம வசசனாம் ஆவர்த்தி பெரு எவ்வனம், எல்லாரும் எவ்வனத்துல என்ன பண்ணுவா, தன்னுடைய கிருஹிணி மனைவியோட சேர்ந்து சந்தோஷமா இருப்பா. நான் கூட பல யுவதிகளோட இருந்தேன், நானு எப்பேற்பட்ட யுவதிகள் தெரியுமா, எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் இருக்கு அந்த கிரந்தங்கள், அத ஆவர்த்தி, ஆவர்த்திங்கிறது பெண்பாள் சப்தம், அதனால அந்த ஆவர்த்திகளுடைய ஸ்ரீசூக்திகளையே என் காலம் போயிடுத்து, அதனாலேயே என் தலையெல்லாம் நரைச்சு போயிடுத்து அப்படின்னுட்டு தேசிகன் சாதிக்கிறது அது. அதனால அந்த இதுலயே எம்பெருமானார் சாதித்த வழியிலேயே தன்னுடைய சித்தாந்தத்தை தானே சாதித்தருள்கிறார். அதனால நீயும் ஆச்சாரிய அவதாரம் எடுத்திருக்க, பகவான் தானே நீ, பகவானே நீ அவதரிச்சிருக்க, நீ அவதரிச்சு எங்களை அனுகிரகிக்கிறதுக்கோசம் தானே நான் தப்பு பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பாபங்கள்லாம் அதிகமா இருக்கு, அதனால என்னுடைய கதி பாரு, அந்தோ ஐயோன் இருக்க, நான் இப்போ ஐயோன் இருக்கச்ச நல்ல உத்தமமானதா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அனுகிரகிக்கிறதுக்கு தானே வருவா, அனுகிரகிக்கிறதுக்கு தானே வருவாளே தவிர்த்து நாசமா போயிட்ட, இன்னும் நாசமா போ அப்படின்னு நான் சொல்லுவா, நீ அப்படிப்பட்டவர் இல்லை, தேவனியரோ சாமான்யமான ஆச்சாரியர் அல்ல. ஆச்சாரிய சுரூபத்தை சொல்லும் பொழுது சுவாமி என்ன சாதிக்கிறார், தயாதேவி தான் ஆச்சாரியரா எழுந்துள்ளனர் அப்படிங்கிறார். தயாதேவி தான் ஆச்சாரியரா எழுந்துள்ளனர் அப்படின்னாக்கா தயையே வடிவம் கொண்டு வந்தாக்கா, ஒரு கருணையே வடிவம் கொண்டு வந்தாக்கா அது எப்படி இருக்கும், அதுதான் ஆச்சாரிய சுரூபம். ஏன்னா என் பாபத்தெல்லாம் அடிக்கிறதுக்கு ஆச்சாரியரால மட்டும்தான் முடியும், காரணம் பெருமாளாலையும் முடியாது. அதனால தேசிகன் சாதிச்ச வழி இதுதான், கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாரம் தர துர்ஜயேஷு கிண்ணா கவத கவசா இதயா ஸ்வயே வைஷாங்கி விஜயஸ்தானம் உபாஸ்ருதோ வருஷாத்ரிம் கவசா இதயா ஸ்வயே வைஷாங்கி. என்னுடைய பாபங்களை ஜெயிக்க முடியல எம்பெருமானால. அதனால எம்பெருமான் என்ன பண்ண தெரியுமோ, தயாதேவிய கவசமா போட்டுட்டான், அதுதான் ரூபம். அப்படி இருந்ததுனால எனக்கு உபதேசிச்சான், அஞ்ஞானம் போச்சு, ஞானம் பிரவகிக்கிறது, ஞானம் பிரவகிக்கவே நான் உபாயத்தை அனுப்பிக்கிறேன், பெருமாளுடைய திருவடி வார்த்தை புற்றுன்ட்டேன், பெருமாள் திருவடியே நான் புற்றுட்டு இருக்கிறதுனால எனக்கு நல்ல கதி வந்துடுத்து, அதனால பெருமாளுக்கு நிம்மதி வந்துடுத்தான், அதனால நான் ஜெயிச்சுட்டேன். இப்போ முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தேன் இவாளை ஜெயிக்க முடியேன்னு, இப்ப நான் ஜெயிச்சுட்டேன். ஜெயிச்சுடவே நான் இப்ப என்ன அஸ்திரியம், எனக்கு விஜயஸ்தானத்தை அடைஞ்சுட்டேன். விஜயஸ்தானம் உபாசிருதோ விருஷாத்ரிம், விஜயஸ்தானமான விருஷாத்ரி ஜெயிக்கிறவா தானே மேல நிப்பா, அதனால நான் வந்து திருவேங்கடமனை மேல நின்று இருக்கேன் அப்படின்னு திருமாலுக்கு ஆனந்தம் தாரலயம். அதனால ஆச்சாரிய வேஷம், ஆச்சாரியார் காற்றிலும் வசந்தவா யாருமே கிடையாதே, நீர் தானே சொல்லி கொடுத்திருக்க, ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யான்ன மன்யாமகே அப்படின்னு தேவரீர் சாதிச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஆச்சாரிய வேஷம் போட்டுன்னு வந்தாதான் இவாளெல்லாம் காப்பாத்த முடியும். நீர் தான் சொல்ற, எஸ்யாசு பஜதே கதாச்சித் அஜகத்து பூமா ஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவசமு தாராய நாராயணா அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகம் வந்து ஸ்ரீமத்ரகஸ்திரேசாரத்திலயும் இருக்கு, இதே மாதிரி ஒரு வடிவத்தோட சதபுருஷன்லயும் இருக்குது. அதனால பவினாம் சம்சாரிகளால் இருக்காளே அவளை பவார்ணவம் சம்சார சாகரம் இருக்கே அதுல சமுத்தாராய அவளை தூக்கி விடணுமா, அதுல மாட்டின் முழிக்கிறாளே அவளை தூக்கி விடுறதுக்கோசரம் சமுத்தாராய நாராயணா, நாராயணன் என்ன பண்ணான் எம்பெருமான் அப்படின்னா எஸ்யாசு பஜதே அந்த ஆச்சாரிய வேஷத்தை அவனையே ஆசிரியச்சுட்டானாம், ஆசிரியச்சு தன்னுடைய எந்த குணத்தையும் விட்டு கொடுக்கல. பகவத்கீதையெல்லாம் நம்ம பாக்குறது அப்படிதான் பாக்குறோம், சாஸ்திரத்தையும் உபதேசம் பண்ணி தன்னுடைய ஆச்சரியமான விஸ்வரூபத்தையும் காமிச்சு கொடுக்கிறான். இந்த விஸ்வரூபம் சொல்லிச்ச ஸ்ரீ விஸ்வரூபம் அப்படிங்கிற தாத்பரிய சந்திரிக்கிற சுவாமி தேசிகன் ஸ்ரீ விஸ்வரூபம் அதுக்கு அவ்வளவு ஏற்றம். அதனால தன்னுடைய சுரூபம் என்னன்னு காமிக்கிறான் பகவான். தோ இந்த ஞானத்தை ஆச்சாரிய வேஷம் போட்டுனு வந்து உனக்கு உபதேசிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்றான். அதனால இந்த ஆச்சாரிய வேஷம் போட்டு பெருமாளையே ஆசைப்பட்டு வரார். அதனால தேவரீரம் அப்படிதான் எழுந்துள்ளிருக்க, அதனால தேவரீரருக்கு நான் இப்படிதானே பிரார்த்திக்க முடியும், இதுதானே என்னுடைய பிரார்த்தனை. அதனால என்படி கண்டு இனி என் பையன் என் ஸ்திதி இப்படி ஆயிடுச்சு, நான் வந்து உன் தேவரீருடைய திருவடியையும் நான் ஆசிரியக்கல, தேவரீருடைய பக்தர்களுடைய திருவடியும் ஆசிரியக்கல, உண்மையிலேயே எப்படி இருக்கணும், உழாங்குள் ஆயிரத்துள் இவைபத்தும் உடன்பாடி உழாங்களாய் அடியுடன் கூடி நின்று ஆடுவினைதான் இருக்கணும், பக்தர்களோட சேர்ந்துண்டு எப்பொழுதும் சந்தோஷமாய் எம்பெருமானுடைய திருநாமங்களையும் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் பாடிண்டே இருக்கணும். அதே மாதிரி தேவரீருடைய தேசியனுடைய திருநாமங்கள் திருக்கல்யாண குணங்கள் சேஷ்டைகள் அனைத்தையும் நான் பாடிண்டுதானே இருக்கணும், எல்லாத்தையும் நான் பாடிண்டுதானே இருக்கணும், யாரோட தேவரீருடைய பக்தர்களோட சேர்ந்து இருக்கணும். ஆனால் தேவரீருடைய பக்தர்களோட சேர்ந்து நான் பாடணும், அதையும் நான் பாடல. அதனால என்படி இந்த மாதிரி என்னுடைய இருக்கிற ஸ்திதி கண்டு இத பார்த்து இனி என் பயன் என்ன பயன் இருக்கு, இதுல பிரயோஜனமே இல்லையே, அதனால என்னதான் பண்ணணும் அப்படின்னு தூப்புள் எந்தாய் தூப்புள் அம்மானே தேவரீரோ எப்படிப்பட்டவர், தேவரீருடைய அனுகிரகம் ஒண்ணு வந்துருச்சுன்னா போறோம், எல்லாரும் வெளுத்து எழுந்துடுவா, எல்லாருக்கும் நல்ல கதின்றது கிடைச்சிடுவேன், அதனால உன்படியே அருளாய் தேவரீர் எனக்கு தயையே அருளணும். உன்படியே தேவரீர் எது திருவுள்ளம் உங்களுக்கு தானே தெரியும். ஒரு சிஷ்யனுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தேவரீர் தான் தெரியும். அதனால தேவரீர் தான் அனுகிரகிக்கணும், அனுகிரகிச்சு உதவணும், எனக்கு உதவணும். எப்பேற்பட்ட உதவி அப்படின்னாக்கா, நமக்கு இந்த சம்சாரம் இருக்கு, இதிலிருந்து விடுபடணும், அஞ்ஞானத்திலிருந்து விடுபடணும், எப்படி பகவானிட்ட பக்தி பண்ணணும், எப்படி ஆச்சாரியிடத்துல பக்தி பண்ணணும், எப்படி பக்தர் இடத்துல பக்தி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நீ வந்து அனுகிரகிக்கணும். இது தேவரீராலத்தான் முடியுமே தவிர்த்து எல்லாராலையும் முடியாது. இது தேவரீருடைய சுரூபம். இது ஏன் அப்படின்னா, ஆச்சாரியரா போயிட்டதுனால தேவரீர் தான் முடியும் இதெல்லாம், வேற வழி இல்லை. தேவர் இருந்தாதான் இத மாதிரி எனக்கு அனுகிரகிக்க முடியும், இல்லாத போனா யாராலையுமே முடியாது. இது பொதுவாக ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒரு விஷயம். என்ன சாதிக்கிறாருனாக்க, இப்ப நம்ம எல்லாம் சரணாகதி பண்றோம், அத மாதிரி பக்தி யோகம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் நமக்கு சக்தி கிடையாது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. நமக்கு சக்தி இல்லாததுனால நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றோம். பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, எது எது நம்மளால பண்ண முடியலையோ அந்தந்த ஸ்தானத்துல பெருமாள் போய் உட்காந்துருவார். நம்ம சரணாகதி பண்ணிட்டோம், சரணடைஞ்சிட்டோம், எனக்கு அகலமில்லைன்னு அறியும் என்று அலமேல்மங்கிரமார்பா புகழொன்றில்லாவடியே உன் அடிக்கீழ வந்து புகுந்தேனே, புகழொன்றில்லாவடியேன் கார்பண்யம். அதனால நம்ம வந்து சரணாகதி பண்றோம். அப்படி பண்ற சமயத்துல பெருமாளுக்கு நம்ம பேரோட கருணை வருது. அதனால பகவான் என்ன பண்றான்னாக்கா, எந்த எந்த உபாயங்களை எதை எதை நம்மளால அனுஷ்டிக்க முடியலையோ அவைகள் அனைத்து ஸ்தானத்து பகவான் எழுந்துருக்கிறான். பகவான் அதுதான் இந்த பாசுரத்துல போயிட்டு காமிக்கிற குமாரவரத தேசிகன். அதாவது தேவரீர்கிட்ட பக்தி இல்லை, தேவரீருடைய பக்தாரிடத்திலும் பக்தி இல்லை. இது எப்படி இருக்கணும், இந்த பக்தி பண்ணல அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், மனசுனாலேயோ வாக்குனாலேயோ உடம்புனாலேயோ எதுவும் பண்ணல, ஏன்னா என் பிறப்பு அப்படி இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிறார். அதனால அந்த ஸ்தானத்துல தேவரீர் எழுந்தருளை அனுகிரகிக்கணும். இதுதான், ஏன்னா பகவான் அதான பண்றான், நமக்கு எந்த உபாயத்தை அனுஷ்டிக்க முடியாதோ அந்த உபாய ஸ்தானத்துல பகவான் எழுந்துருளி அனுஷ்டிச்சு வச்சுடுறான். அதனால நமக்கு உபாயத்தை பூர்த்தி பண்ணி வச்சு சித்தோபாயமாக எம்பெருமான் எழுந்துருளிருத்தான். எழுந்தொழி நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறான், நம்ம பாபங்கள் எல்லாம் கழிக்க வைக்கிறான், எல்லாத்தையும் நாசம் பண்ணி நமக்கு நல்ல கதியை கொடுக்கறான். அதுதானே இவருடைய கிருத்தியமாவும் இருக்கணும், இவருடைய கிருத்தியமும் அதுதானே. அதனால இதுதான் நான் எல்லா மகான்களும் அததான் பண்றக்க. அத்தனை மகான்கள், நாம வந்து நம்ம ஆழ்வார் அது மாதிரி இருக்கிற மீதி ஆழ்வார்கள், அதே மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாருமே இந்த கிரமத்துலதான் போயிட்டு இருக்கா. நானும் புதுசா எதுவும் பண்ணல, எல்லாமே தேசியம் தன்னை பத்தி சொல்லிக்கிறார், அகிருத்தியானாம் ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபோ அப்படிங்கிறார். நான் வந்து எதை எதை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிருக்கேன், எதை பண்ணணுமோ அதை நான் பண்ணல சுவாமி. அப்படி இல்லை, இதெல்லாம் நமக்கோசரம் சாதிக்கிறார் சுவாமி. அதனால ஆனந்தார் திகசுஜம் அவிநீதம் நிர்தயம் மாம் அலஜம் அப்படிங்கிற தன்னை பத்தி ரொம்ப சொல்றாரு, மொத்தமா சொல்லிக்கிறார். அப்படி ஒரு நைச்சாரம் தான் பண்ணிக்கிறார், ஆனந்தார் பண்ணிக்கிறார். தொண்டரடிப்படியாழ்வார் சொல்றார், போதெல்லாம் போது கொண்டு உன் பொன் அடிப்புணைய மாட்டேன், தீதிரா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அது தன்னாலே ஏதான் அங்க என் செய்வான் தோன்றினானே அப்படிங்கிறார். நான் வந்து நித்தியபடி என்னுடைய உடம்புனால உன்னை அர்ச்சனை பண்ணல, என்னுடைய வாக்குனால உன்னை ஸ்தோத்திரம் பண்ணல, என்னுடைய மனசனால உங்ககிட்ட பிரீதி பண்ணல. நானு எந்த ஒரு கரணம், முக்கரணங்கள் முக்கியமில்லையோ, திரிகரண சுத்தியா உன்னை நான் பண்ணணும் இல்லையோ, திரிகரணங்கள்னால நான் எதுவுமே பண்ணலையே, நானு எதுவுமே நான் பண்ணல. சுவாமி சாதிக்கும் பொழுது கரணத்திரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம் உபயுக்தேக வைஷத்யம் திரவர்க்க நிரபேட்சதா கரணத்திரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம் சாதிச்சார் சுவாமி. அதாவது எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டா போறோம். சுமையான கல்விகள் நமக்கு தேவையில்லை. சுமையான கல்விகள்னு நான் அந்த சாஸ்திரம் படித்தேன், இந்த சாஸ்திரம் படித்தேன் அப்படி அப்படின்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? எத்தனையோ சாஸ்திரம் படிக்கலாம், அத்தனை சாஸ்திரமும் நமக்கு உபகாரகம் இல்லை. அதெல்லாம் சுமையான கல்விகள். நாரதர் சனத்குமார் வரார், சொல்றார் ரிக்வேதம் மத்தியமி யஜுர்வேதம் மத்தியமி அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து இந்த வேத அத்தியனம் என்ன, அந்த வேத அத்தியனம் என்ன, தர்மசாஸ்திரத்தான் வித்யாஸ்தானங்கள் 14 அனைத்தையும் வாசிச்சுட்டேன், எல்லா சாஸ்திரத்தையும் வாசிச்சேன், மந்திர விதைய வாசி நான் ஆத்மவித்து, நான் வெறும் மந்திரத்தை தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், கர்மடனா இருக்கேன், கர்மாக்களை நட்டிக்க முடிகிறது, மந்திரங்களை சொல்றேன் நானு, ஆனா எனக்கு ஆத்ம ஞானம் வரலையே அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அவர். அதனால சுமையான கல்விகளால என்ன பிரயோஜனம்? அதனால உபயுக்தேடு வைசத்தியம் திரவர்க்க நிரபேட்சதா, தர்மம் அர்த்தம் காமம் வேண்டாம், மோட்சம் இருந்தாலே போறும், அது இருந்தாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதனால திரவர்க்க நிரபேட்சதா கரணத்திரைய சாரூபியம், முக்கரணங்களும் ஒரே மாதிரி இருக்கணும். உள்ளம் உரை செயல் உள்ளவின் ஒன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அப்படிங்கிறார். அதனால உள்ளம் மனசு உரை வாக்கு செயல் காயம் இந்த மனோவாக்காயம் இந்த மூணு இந்திரியங்களையும் நன்னா அடக்கிடுங்கோ. நன்னா அடக்கிட்டாக்க உங்களுக்கு ரெண்டு வராது. என்ன வராது தெரியுமா? அகங்காரம் வராது, மமக்காரம் வராது. அகங்காரம் மமகாரமும் வரலன்னாக்க பெருமாள் நம்ம போய் அடங்கிடுவோம். நீர்நுமதன்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் அதனே நிலை இல்லை. நீர் நுமது அவருக்கு நான் எனது கூட சொல்ல பிடிக்கலையா நம்ம ஆழ்வார்க்கு. நீர் நுமது அகங்காரமோ மமகாரமோ இல்லாம இருங்கோ, வேர் முதல் மாய்த்து வேரோட புடுங்கி அடிச்சு எரிஞ்சிருங்க. அது அப்படி பண்ணிட்டாக்க நமக்கு வந்து இறை சேர்மின் பெருமாள் போய் நம்ம சேர்ந்துருவோம். சேர்ந்துட்டாக்கா அதனே நிறைய இல்லையே, அதுக்கு சமயம் ஏதாவது உண்டானா? இந்த ஆனந்த மோக்ஷானந்தத்தை காட்டில வேற என்ன வேணும்? அதனால இதுதான் ஆச்சாரியால்லாம் பண்ணிட்டு இருக்கா. நமக்கு கரணத்திரைய சுத்தி இருக்கணும். கரணத்திரைய சுத்தி இருந்து பக்தியோட நாம பெருமாளை ஆசிரியிச்சோம்னாக்க பெருமாள் நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகிச்சுடுவார். பெருமாளைய நமக்கு அகங்காரம் மமகாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, எந்த பாகவதால பார்த்தாலும் கை கூப்புவோம், சேவிப்போம். கை கூப்பி சேவிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அதை காட்டுல வேற ஒண்ணுமே இல்லை. சேவிக்கிறதுன்றதுதான் எல்லாருக்கும் பிடிக்கணும். காரணம் நாராயணஸ்தத்தை பிரயோகம் பண்ணிட்டார் அஸ்வத்தாமா. நாராயணஸ்தத்தை பிரயோகம் பண்ணிட்ட உடனே எல்லாரையும் பெருமாள் சொல்லி கொடுக்குறாரு. நாராயணஸ்தரம் வருது, எல்லாரும் ஆயுதத்தனை கீழே போட்டுருங்கோ, கையில கோப்பின்னு சேவிச்சிருங்கோ அப்படின்றாரு. பீமன் மத்திரம் நான் எதிர்ப்பேன்னு கதாயத்தை எடுத்துன்னு போறான். அந்த கதாயத்தை தள்ளி விட்டு கீழே தள்ளுறாரு பெருமாள். நாராயணஸ்தரம் தான் என்ன, அது ஒரு காரியம் என்ன, அதை அடக்க யாராலையும் முடியாது. ஆனால் கையை கூப்பிட்டா போருமா? கையை கூப்பிட்டாக்க தானா அடங்கி போயிடுமா? தானா அடங்கி போயிடுச்சுனாக்கா அது பாட்டுக்கு போயிடுத்து, யாருக்குமே கெடுதல் வரல. இத பகவான் சொல்லி கொடுக்குறான். நாராயணனுக்கு தானே தெரியும் நாராயண அஸ்திரத்தை பத்தி, பகவானுக்கு தான் தெரியும் அவனுடைய அஸ்திரத்தை பத்தி. அவன் அழகா சொல்லி கொடுத்து எல்லா பாண்டவாளையும் காப்பாத்தி விடுறான் பகவான். ஆகையினால இந்த அஸ்திரம்ன்றது எப்பேற்பட்ட அஸ்திரமா இருந்தாலும் சரி, அஞ்சலிய பண்ணிட்டா போறோம். அந்த பகவான் அஞ்சலின் யாசமானஹா அப்படின்னு சுவாமி குமார வரதேசிகனுக்கு அகங்காரம் இல்லை மமகாரம் இல்லை, ஆனாலும் தன்னிடம் பக்தி இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிறார். அவருக்கு பக்தி பூர்ணமா இருக்கு, நாம அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஒண்ணு பொதுவாகவே லோகத்துல எப்படி இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரா இந்தாத்துக்காரா அந்தாத்துக்காரா எல்லாருக்கையும் நம்ம சுமூகமா போகணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு விரோதம் இல்லாம இந்த ஜீவனமே ஆனந்தமா போகும். அதே மாதிரிதான் மோட்ச சாம்ராஜ்யம், இந்த மோட்ச சாம்ராஜ்யத்துல நாம எப்படி இருக்கணும், பகவான் இடத்துல பக்தி பண்ணணும், ஆச்சாரியர்கள் இடத்துல பக்தி பண்ணணும், பகவத் பக்தாவுக்கிட்ட பக்தி பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணாதான் அது மோட்சமா ஆகும். ஏன்னா அத்தனை பேரோடையும் சேர்ந்துதானே நாம சேவிக்கணும், கோஷ்டின்னா தானே குழாங்களாய் சேர்ந்து பெருமான சேவிக்கிறத காட்ட நமக்கு சுரூபம் எதுவும் இல்லையே. அதனால குழாங்களாய் இருந்துட்டு பெருமான சேவிக்கிறது தான் நமக்கு சுரூபம். ஆகையினால பகவான் பகவானுடைய பக்தர்கள் இவன் அத்தனை பேருட்டையும் பக்தியோட இருந்தாத்தான் நமக்கு மோட்ச சாம்ராஜ்யங்கிறது கிடைக்கும். அதனால குமார வரதேசன் என்ன சாதிக்கிறார், தேசிகன் சொன்னதையே சாதிக்கிறார். இவர் தேசிகன் என்ன சாதிச்ச, வரதராஜன் சாதிக்கிறார், நீ கணக்கே எனக்கு அனுகிரகிக்கணும், உன்னுடைய பிரசாதம் எனக்கு இருக்கணும், சமீபத்தே உன் பக்கத்திலேயே நான் இருக்கணும், பெருமானுடைய திருவடி வாரத்திலேயே இப்பொழுது நம்ம இருக்கணும்னு தான் நமக்கு ஆசை இருக்குது. என்னுடையான எத்தனை வாட்டி சேவிச்சாலும் சரி வெளில வந்துட்டோமே, உள்ள போனா சிவை கொண்ட மாதிரி இருக்கு. உள்ளேருந்து வெளில வந்துட்டோம்னாக்கா ஐயோ இவ்வளவு அற்புதமா அனுபவிச்சிருந்தமே, அதை விட்டுட்டு வந்துட்டோமேனு ஏக்கம் வருது. அது ஒரு நிமிஷம் சேவிச்சாலும், ஒரு நொடி சேவிச்சாலும் சரி, அல்லது தோமால முழுக்க இருந்து சேவிச்சுட்டு வந்தாலும் சரி, அப்போ நமக்கு எவ்வளவு ஏக்கம் வருது. சமீபத்தும் பக்கத்திலேயே நாங்க இருக்கணும். அது மட்டுமா, ஸ்வயஸ்தி பக்தி நனகா கரிசீலன் ஆத, உன்னிடத்துல பக்தி தோஷமற்ற பக்தி இருக்கணும், எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு அப்படின்னு வேண்டிக்க கூடாது. அதெல்லாம் வேணாம். அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷண பலந்ததா நமம ஸ்ரீபதேரேவன், நானும் என்னுடைய பரமோ என்னுடைய பலமோ, இந்த என்னை என்னுடைய பரமோ என்னுடைய ரக்ஷாபரமோ என்னுடைய பலமோ எதுவுமே எனக்கல்ல, ஸ்ரீபதேரேவ நம்ம திரவேணமுனையானுக்கே அது எல்லாம் அப்படின்ற எண்ணத்துல நிக்ஷபேத் புதகா அப்படின்னர். அதனால அத மாதிரி நாம இருக்கணும், எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடிவாரமே நமக்கு கத்தின்னு இருக்கும் பாருங்கோ, அந்த பக்தி தோஷமற்ற பக்தி. அதனால அனகா தோஷமற்ற பக்தி இருக்கணும், அது தொய்யஸ்து பக்தி அனகா கருதினால. அது மட்டும் இதான் முக்கியம், சம்சிருத்தியதே எதிச்ச தாசஜனஸ்வதிய, உன்னுடைய தாசஜனம் ஸ்ரீவிஷ்ணுவா இருக்காளே அவளோட நாம் சேர்ந்து இருக்கணும், சேர்த்து இருக்கணும், அவளோட சேர்ந்து இருக்கணும். பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷும் ஆம் வர்த்தைய, எல்லாரும் ஹிதைஷிகளா இருக்கிறவர்களோட தான் நாம் இருக்கணும், பரஸ்பரம் சண்டை போடுறவர்களோட இருக்கக்கூடாது, எல்லாம் ஹிதைஷிகளா. ஸ்ரீவிஷ்ணுவ லட்சணம் அதுதானே, ஒரு ஸ்ரீவிஷ்ணவன் இன்னொரு ஸ்ரீவிஷ்ணவன் அவமானப்படுத்தக்கூடாது, ஒரு ஸ்ரீவிஷ்ணவன் இன்னொரு ஸ்ரீவிஷ்ணனுடைய திருடையே பிடிச்சு நிக்கணும், எப்பொழுதும் சேவிச்சுட்டு இருக்கணும், அவ இருக்கிற இடத்தை காட்டிலும் வசந்த இடம் இதா இருக்கான்னா. அதனால சம்சிருத்தியதை எரித்து தாசஜனஸ்பதியாக சம்சார ஏஷ பகவன் அபவர்க்க ஏவ, ஹே பகவானே இந்த சம்சாரமே அபவர்க்கம் மோட்சமாயிடுமே, அதனால மோட்சமாகக்கூடிய பெரிய அமிர்தம் இது. அது எது அப்படின்னா பகவான்கிட்டயே இருக்கிறது, பகவானிடத்திலே பக்தி இருக்கிறது, பகவானுடைய பக்தாரிடத்துல பக்தி இருக்கிறது, இந்த மூணும் ஒன்னா சேர்ந்துருக்கணும்னாக்க அதுதான் மோட்சம். அது நம்ம திரிவேணி பையன் சொன்னதே, தேவபெருமான் சொன்னதிலே, ரங்கநாதன் சொன்னதிலே, எல்லா சன்னதிலையும் அப்படியே நிறைஞ்சு இருக்கு. அத்தனை பேரும் சேர்ந்து சேவிக்கிறோம் இல்லையோ, ரங்கான் கத்தினான்னா, வரதான் கத்தினான்னா, கோவிந்தான் கத்தினான்னா, எங்க கத்தினாலும் பெருமாளை எல்லாரும் சேர்ந்து நம்ம கீர்த்தனை பண்றோம், பெருமாள் திருவடி வாரத்துல சரணாகதி பண்றோம். இதை காட்டுல என்ன விசேஷம் அது, நிமிஷம் நிமிஷார்த்தம் எத்த திஷ்டந்தி வைஷ்ணவாக தத்தேசம் மங்களம் புண்ணியம் தத்தீர்த்தம் தத்த போவனம். ஒரு நிமிஷமோ அல்லது நிமிஷத்துல பாதியோ ஸ்ரீ விஷ்ணுவாள் எங்க இருக்காளோ அந்த தேசம்தான். நிமிஷம் நிமிஷார்த்தம் வா எத்த வைஷ்ணவாக திஷ்டந்தி தத்தீர்த்தம், அதுதான் உசந்த தீர்த்தம். நம்ம தீர்த்த யாத்திரை போறோன்றோம், அந்த தீர்த்தம் தீர்த்தமாண்ணும், இந்த தீர்த்தம் தீர்த்தமாண்ணுன்றோம், இவா எங்க இருக்காள் ஸ்ரீ விஷ்ணுவா அதுதான் தீர்த்தம். தத்தேசம் மங்களம் புண்ணியம், அந்த தேசம்தான் மங்களகரமானது புண்ணியமானது பவித்திரமானது அதுதான் தீர்த்தம், அதுதான் தபோவனம், சத்தீர்த்தம் தப் தபோவனம் அப்படிங்கிறார். ரிஷிகள்லாம் கொண்டாடுறா, ஸ்ரீ விஷ்ணுவால் எங்க தங்கியிருக்காளோ அவளோட சேர்ந்து இருக்கிற இடம் எதுவோ அதை காட்டிலும் வசந்த இடம் எதுவும் இல்லைன்னு தேசிகனை பார்த்து சுவாமி கேட்கிறாரு. என்னன்னா இத மாதிரி எனக்கு வேற என்ன வேணும், தேவதையில சேவிக்கணும், தேவதையில் பக்தா இடத்துல சேர்ந்திருக்கணும், இதை காட்டிலும் எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், அதுக்கு அனுகிரகிக்கணும். அவர் பக்தா இடத்துல சேர்ந்தே இருக்கார், தேசிகனத்தோடைய வாரத்துல பக்தியோடய இருக்கார், நாம அத மாதிரி எப்பொழுதும் இருக்கணும். ஏதோ நாள் இன்னைக்கு நட்சத்திரம் சிரவணம் திங்கக்கிழமை, அன்னைக்கு தேசிகனையே நம்ம எல்லாரும் தேசிகனடியாரோட சேர்ந்து நம்ம பாட வேண்டாமா, நாம கொண்டாட வேண்டாமா, அதுக்கோசரம் இந்த பாசுரத்தை இப்படி அனுகிரகிக்கிறார். பதக்ஷத தபோவனம் தவச்சராஜ தானியஸ்திரா சுகச்சு சுகமாஸ்பதம்லாம் அபீதி சிவத்தை சாதிக்கிறார். அதனால பக்தால் இடத்துல நாம என்னைக்கும் நாம பக்தாலா இருக்கணும், இதான் வைஷ்ணவ லட்சணம். வைஷ்ணவ வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவத் பிரணமே புவி அப்படின்னு சொன்னதுனால அந்த தேசிக பக்தால பார்த்தா கையுக்கு குங்கோ சேவியுங்கோ கொம்பு விழுந்தா எப்படி விழும், அந்த மாதிரி பகவத் பக்தால் இடத்திலும் ஆச்சாரிய பக்தால் இடத்திலும் சேர்ந்து சேவிச்சென்றிருக்கணும்.